श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लाकुम नमस्कारम वातूलकल्पवृजिन प्रभवैर्मदीयां वैयाकुलीं विषयसिन्धुतरंगभंगैः दासोपमर्दसह दुर्निरसां त्वदन्यैः अन्वीक्ष्य गाढमनुकम्पितम् अर्हसि त्वम्। 21வது பத்தியம் ஸ்ரீ தேகலீஷ ஸ்துதி. இந்த பத்தியம் பிரபந்தர்களாகிய நாம் அனுதினமும் அனுசந்திக்க வேண்டியது அப்படின்னு தோன்றது. ஏன் அப்படின்னு சொன்னால், பிரபன்னனுக்கு என்ன ஒரு முக்கியமான அடையாளம்னு கேட்டால், நிச்சயமான புத்தியோடு அவன் இருக்கணும், அவனுக்கு எந்த விதமான குழப்பம் வரக்கூடாது, சுகியாக இருக்கணும். எந்த விஷயம் நடந்தாலும் பகவான் நமக்கு என்ன வரணுமோ அதை கொடுத்துருக்கான் அப்படின்ற எண்ணம் மனசில் இருக்கணும். இது ஐடியல் ஸ்டேட்டு. ஆனால் பெரும்பாலும் அப்படி இருக்கிறது இல்லை. ஏன்னா மனசில் ஏகப்பட்ட சாஞ்சல்யம், குழப்பம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் பாபங்கள். நம்மளில் சில பேருக்கு பக்தி இன்னும் வராமல் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் பாபம் தான். பாபம் தான் தடையாக இருக்குது. அப்போ சுவாமி அப்படிப்பட்ட தன்னுடையன்னு சொல்லிக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த விதமான சாஞ்சல்யம் இருந்தால் மாதிரி நமக்கு தெரியல, வாய்ப்பும் இல்லை. நமக்காக இருக்கார். நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய கலக்கத்தை நாம் நீக்கிக்கணுமே ஆனால் இந்த பத்தியத்தை அனுசந்தானம் பண்ணலான்னு தோன்றது. பிரிவாகட்டையும் கேட்டுக்கலாம். தாசோபமர்தசக, இதுதான் இந்த பத்தியத்தில் சம்போதன பதம். ஏற்கனவே பார்த்துருக்கோம், தாச உபமர்தன சக. சகன்றது சகித்தல், சகிப்புத்தன்மை, அந்த சக. தாசன் சொன்னால் முதலாளர்கள் மூன்று பேர். உபமர்தனம் அப்படின்னா அது நெருக்கம். அந்த அடியார்களுடைய நெருக்கத்தை பொறுத்து கொண்டவனே தாசோபமர்த சகன்றது பிரதமா விபக்தி ஏகவசனம், அதான் சப்தம். அதனுடைய சம்போதனம்னா விழிச்சொலானது விசர்க்கம் போய் தாசோபமர்த சக அப்படின்னு நிற்கும். அருகசி தான் கிரியாபதம். அருகசின்னா யூ ஆர் ஃபிட், யூ ஆர் கேப்பபிள், உனக்கு தான் தகுதி இருக்குன்ற தாத்பரியம். துவம் அருகசி, அருகசின்றது மத்தியம புருஷ ஏகவச்சனம் லட்சலக்காரம். துவம்ன்றது விஷ்பட் சப்தம், நீ. துவம் அருகசினா நீ தகுதி உடையனாய் இருக்கின்றாய். எதற்கு அப்படின்னு கேட்டால், அனுகம்பித்தும் அருகசி. அனுகம்பானாலே தயை, தயாதான் அனுகம்பா. அனுகம்பித்தும்னு சொன்னால் இது துமன் பிரத்தியம், கருணை புரிவதற்கு, என்மேல் கருணையை காட்டுவதற்கு அர்த்தம். துமுன்னு தும்னு முடிஞ்சாலே செல்வதற்கு, அந்த இக்குன்ற அர்த்தத்தை கொடுக்கும். படிப்பதற்கு கந்தும் பட்டித்தும்னு அர்த்தம். எப்படிப்பட்டன்னு கேட்டால் காடம்னு போட்டார். காடம்னா நன்னா இருக்கி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ காடம் அனுகம்பிதம், நன்றாக கருணை புரிவதற்கு அருகசின்னு சொன்னார். ஏன் பெருமாள் கேட்கலாம், ஏன் உன் மேலே நான் கருணையை பொழிய வேண்டும்னு கேட்டால் அதுக்கு சொல்லிட்டு வர, வாத்தூல கல்ப பிரஜின பிரபவைகி. வாத்தூலம்னு சொன்னால் காத்து, கல்பம்னா அதை ஒத்த. வாத்தூலம்னா பெருங்காற்று, கல்பன்னா அதை ஒத்த. வாத்தூல கல்ப பிரஜின, பிரஜினம்னா பாப்பம். பிரபவைகினா உண்டான, பிரபவக அப்படின்னா உண்டானது. பிரபவைகின்றது திருத்தியா பக்தி பகவச்சரம். அப்போ பெருங்காற்றான, பெருங்காற்றுக்கு ஒத்த பாபங்கள், பாபங்களினால் உண்டான பிரபவகின உண்டான. என்ன விஷய சிந்து தரங்க பங்கைகி, விஷயம்னா லோகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஞானத்துக்கு ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய நாட்டம் அவைகள் மேலே எப்படி இருந்துருக்கு. அப்போ அந்த விஷயமே சிந்து, கடல். அந்த கடலில் அலைகள் ஏற்படுறதுக்கு காற்று தேவை. அப்போ பாபங்கள் தான் அந்த பெருங்காற்று. அலைகள் வந்து இந்த ஆசைகள்னு வச்சுக்கலாம். தரங்க பங்கைகின்னு போட்டுட்டார். தரங்கன்னு சொன்னால் அலை, பங்கைகி பங்ககன்னு சொன்னால் அதில் வரிசைன்னு வச்சுக்கலாம். அதில் அலை வரிசை, அப்போ பங்கைகின்றது மறுபடியும் திருத்தியா பக்தி பகுவச்சனம். அந்த அலைவரிசைகளால் அந்த தொடர்ந்து வரக்கூடிய அலைகள் அவைகள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், கொஞ்ச போகிறோம் ஒரு தெளிவோ அல்லது பக்தியோ அப்படி மத்தியிலேருந்து மனசு தான் கடல்னு வச்சுப்போம், அதோட மத்தியிலேருந்து வெளில வரத்துக்கு முயற்சி பண்ணால் இந்த பெரிய பெரிய அலைகள்லாம் வந்து மறுபடியும் உள்ளே தள்ளிடுறது. இவைகளால் இந்த காற்று, இந்த அந்த காற்றினால் எழுப்பப்பட்ட அந்த அலைகள், அவைகளோட வரிசைகளால் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அந்த அதான் அலை வரிசை, அதான் தரங்க பங்கைகின்னு போட்டுட்டார். மதியாம் வையாக்குலீம், மதியன்னு சொன்னால் என்னுடைய, துவதியன உன்னுடைய, பவதியன்னு சொன்னால் அப்படி போட்டால் ததியார் ஆதரம், ததியன்னு சொன்னால் அவனுடைய, அவன் அடியார்களுக்கு ஆராதனம் பண்ணுறது ததியார் ஆதரம்னு. அப்போ என்னுடைய மதியம் மதியாம்னு போட்டுட்டார். ஏன்னா வையாக்குலிம், வியாக்குலக, வியாக்குலகன்னு சொன்னால் கலங்கினவன், அந்த வியாக்குல அப்படின்ற பாவம், அதனுடைய பாவம் தான் வையாக்குலீம். அப்போ வையாக்குலீம், வையாக்குலீன்றது மனக்கலக்கம், வையாக்குலீம் அப்படிங்கிறது இந்த மனக்கலக்கத்தை, அதனால் மதியாம்னு ஆச்சு, அல்லது மதியான்னு இருந்திருக்கலாம். அப்போ மதியாம் வையாக்குலீம், இது வையாக்குலீம்னு இரண்டாவது பக்தி ஏகவச்சனம் இருக்கிறதுனால அதுக்கு முந்தின விசேஷமான என்னுடையதுன்னு சொல்கிறதும் மதியாம்னு ஆயிருக்கு. அப்போ மதியாம் வையாக்குலீம் த்வதன்யைகி, த்வது அந்யைகி, இந்த நீ உன் அப்படின்ற அந்த அர்த்தத்தை சமஸ்தபதம் காம்பவுண்ட் வேர்டில் போடுச்சு த்வத்துன்னு போட்டுப்பா, என்னுடைய கடிச்சு மத்துன்னு போட்டுப்பா. அப்போ த்வது அந்யைகி த்வதன்யைகின்னு ஆயிடுது, த்வது அந்யைகி த்வத த்வதன்யைகி, உன்னையன்றி மற்றவர்களால் துருநிரசாம், நிரசனம் பண்ணுறதுனாலே அதை போக்கடிக்கிறது. துருநிரசாம்னு சொன்னால் போக்கடிக்கிறதுக்கு கஷ்டம்னு அர்த்தம். நிரசா மறுபடியும் அது வையாக்குலிமுக்கு வருது, அந்த நிரசாம்னாச்சு துர்நிரசாம். அப்படிப்பட்ட மற்றவர்களால் ஒழிக்க முடியாததாக இருக்கக்கூடிய என்னுடைய மனக்கலக்கத்தை அன்வீக்ஷிய, அன்வீக்ஷனா கண்டு பார்த்து, ஸ்வம் காடம் அனுகம்பித்தும் அருகசி, நீ நன்றாக என் மீது கருணை புரிவதற்கு, கருணை புரிய வேண்டும் அர்த்தம். அதாவது அப்படி டெக்னிக்கலாக நம்ம யோகியத்தை உள்ளது அப்படிலாம் சொல்லக்கூடாது, அருகசினா என் மேல் நீ கருணை காட்ட வேண்டும் தான் அதுக்கு தாத்பரியம். ஒரு அமைத்த பார்த்தோம்னா, தாசோபமர்தக வாசூல கல்ப விஜன பிரபவைகி விஷய சிந்து தரங்க பங்கைகி மதியாம் வையாக்குலிம் த்வதனன்யைகி த்வதன்யைகி துர்நிரசாம் த்வதன்யைகி துர்நிரசாம் அன்வீக்ஷ்ய த்வம் காடம் அனுகம்பிதம் அருகசி. நான் தாசோபமர்தக, அடியார்களுடைய நெருக்கத்தை பொறுத்து கொண்டவனே, வாசூல கல்ப விஜன பிரபவைகி, பெருங்காற்றை ஒத்த என்னுடைய பாப ராசிகள் இருக்கு, அவைகளால் உண்டான பிரபவைகின்னு சொன்னால் உண்டானவைகளால் அப்படின்னு அர்த்தம். விஷய சிந்து தரங்க பங்கைகி, உலக லோகத்தில் இருக்கக்கூடிய சாமான்யமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவைகளே கடல், கடல் மாதிரி இருக்குது. அந்த கடலில் தோன்றின அந்த அலைவரிசைகளால்னு தாத்பரியம். அதாவது நாம் ஒரு நீர்நிலையில் போகிறோம்னு சொன்னால், ஒரு படகு எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்த நீர்நிலை வந்து ஸ்டில்லாக இருந்தால் தான் நம்மளுடைய பயணமானது, அந்த படகு பயணமானது நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஆட்டம் காமிச்சதுன்னா, பலத்த காற்று அலைகள் வந்ததுன்னா அந்த படகு ரொம்ப ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும். அது மாதிரி இந்த மனசானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறது. இப்போ காற்று கடல்னா சொன்னதுனால பீஷா வாத பவத்தேன்னு ஸ்ருதி சொல்கிறது, எம்பெருமானை பார்த்து பயந்து தான் இந்த காற்றானது வீசுகின்றது, அவனுக்கு பயந்துண்டு அது மாதிரி சொல்லிட்டு போச்சு. அப்போ சுவாமி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த பஞ்சபூதங்கள்லாம் உன்னிடத்துல தானே, உனக்கு பயந்தானே வேலை பார்க்கறது அப்படின்றதுனால அப்படி சொல்கிறார். இதே ஒரு இதே இந்த பயத்தை அபீஜி ஸ்தலத்துலேயும் நான்காவது பஞ்சத்தில் வெளிப்படுத்துகிறார். மருத்தர நிபாவகத்ருதநாத காலாதய சகத்தியமதி குருபத்தே துவத பராதோ பிபியதா, உங்ககிட்ட அபசாரப்படக்கூடாது அபராதம் படக்கூடாதுன்றது தான் மருத்தரணி பாவக்கார் அங்கே போட்டுட்டார். மருத்துனா காற்று. அப்போ இந்த பஞ்சபூதங்கள்லாம் சூரியன் கூட எல்லாமே வந்து உனக்கு பயந்துட்டு தான் வேலை பார்க்குறதுன்னு. அப்போ இந்த பெருங்காற்று, இந்த பாப்பம்ன்றது பெருங்காற்று. இப்போ இந்த விஷயத்து மேலே இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் அலைகள் ஆச்சு. இப்போ அதனால் இதனால் ஏற்பட்ட என்னுடைய மதியாம் வையாக்குலீம், என்னுடையதான அந்த மனக்கலக்கத்தை தொதன்னீகி துர்நிரசாம், அவைகள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் வேறு யார்கிட்டயாவது போய் அவைகளை அந்த மனக்கலக்கத்தை போக்கிக்கலாம்னா முடியாது. தொதன்னீகி துர்நிரசாம், உன்னை காட்டிலும் வேறு ஒருவராலும் அவைகள் ஒழிக்க முடியாதது. அதை பார்த்து அன்பீக்ஷ, இதனை பார்த்துட்டு காடும் அனுகம்பிதும் அருகசித்வம், நீ என் மீது நன்றாக கருணை புரிய வேண்டும்னு அழகா சாதிக்கிறார் இந்த 21வது பத்தியத்துல. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.